श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकिदके श्री वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये यस्यद्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये व्यासं वसिष्ठनत्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः सङ्कल्पकल्पलतिकामवधिं क्षमायाः स्वेच्छावराहमहिषीं सुलभानुकम्पाम् विश्वस्य मातरमकिञ्चन कामधेनुम् विश्वम्भरामशरणशरणं प्रपद्ये नमस्तेऽस्तु वराहाय लीलयोद्धरते महीम् खुरमध्यगतो यस्य मेरुः गणगणायते प्रलयोदन्वदुत्तीर्णां प्रपद्येऽहं वसुन्धराम् महावराहराग्रमल्लीकोशमधूरताम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयः स्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्तमहदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे। वेदोऽखिलो धर्ममूलम् इन्दुम् पितृदेवमनुष्याणाम् वेदश्चक्षुः सनातनम् इन्द्रुम् शिल्लिहिरपडिये अतीन्द्रियङ्गळान तत्त्वसितपुरुषार्थङ्களில் பிரமாணபூதங்களான வேதங்களுக்கு பரிகர பூதங்களான வித்யாஸ்தானங்கள் பத்து. இவற்றில் சிக்ஷையானது வர்ணங்களனுடைய உச்சாரண விசேஷ பிரதிபாதன மாத்திரத்திலே தற்பரமாகையாலும் நிருக்தமானது வர்ண சாமான்யாதிகளை கொண்டு பதார்த்த விசேஷ பிரதிபாதனத்திலே தற்பரமாகையாலும் சந்தோ விசிதியானது வர்ணியத காயத்ரியாதி சந்தோ மாத்திர பிரதிபாதகமாகையாலும் வியாகரணமானது வர்ண சமுதாயாத்மகங்களான பதங்களினுடைய சாதுத்துவ அசாதுத்துவ மாத்திர வியாபிருதமாகையாலும் கல்பசூத்திரங்கள் பதசங்காத ரூப வாக்கிய விசேஷோதித கர்மான விசேஷ கல்பனா பிரவருத்தங்களாகையாலும் ஜோதிஷமானது யதாசாஸ்திர அனுஷ்டேயங்களான கர்மங்களை யதா காலம் அனுஷ்டிக்கும்படி கால விசேஷ பிரதர்சனபரமாகையாலும் நியாயசாஸ்திரமானது பிரமாணாதி ஷோடச பதார்த்த வியவகார மாத்திர பிரதிஷ்டாபகமாகையாலும் மீமாம்சையானது சோபபிரம்மணங்களான வேதங்களினுடைய வச்சன வியக்தி விசேஷ நிர்தாரணார்த்த யுக்தி விசேஷ பிரதிஷ்டாபகமாகையாலும் உபபிரம்மணங்கள் தன்னில் தர்மசாஸ்திரங்கள் கர்மபாக உபபிரம்மண பிரதானங்களாகையாலும் பிரம்மபாக உபபிரம்மண பிரதானங்களான இதிகாச புராணங்களில் இதிகாசங்கள் தர்மாதி புருஷார்த்த விசேஷ சுரூபத்தை முன்னிட்டுக் கொண்டு பிரவர்த்திக்கையாலே தத்துவ பிரதிபாதனத்தில் விளம்பிட பிரத்யங்களாகையாலும் இவைகள் தத்வஹித புருஷார்த்த பிரதிபாதனத்தில் அப்பிரயோஜகங்களாக கடவன. புராணங்கள் பரதத்துவ பரமஹித பரமபுருஷார்த்தங்களில் சாட்சாத் உபபிரம்மணங்களாக கடவன. புராணங்கள் தன்னில் சங்கீர்ணா சாத்திகா செய்வ ராஜசாஸ்தாமசாஸ்ததா என்று கல்ப விசேஷங்களை விபஜித்து யஸ்மின் கல்பே துயத் புரோக்தம் புராணம் பிரம்மணா புரா தஸ்ய தஸ்ய து மாஹாத்யம் தத் ஸ்வரூபேண வர்ணியதே அக்னே சிவஸ்ய மாஹாத்யம் தாமசேஷு ப்ரகீர்த்யதே ராஜசேஷு ச மாஹாத்யம் அதிகம் பிரம்மணோ விதுஹு சங்கீர்ணேஷு சரஸ்வத்யாஹ பிதிருணாம் ச நிகத்யதே சாத்விகேஷ்வத கல்பேஷு மாஹாத்யம் அதிகம் ஹரே தேஷ்வேவ யோக சம்சித்தாஹ கமிஷ்யந்தி பராங்கதிம் என்று சொல்லுகிறபடியே சாத்விக கல்பங்களே சத்வோத்தரணான பிரம்மாவாலே புரோக்தங்களாய் சத்வா சஞ்சாயதே ஞானம் என்றும் சத்வம் விஷ்ணு பிரகாசகம் என்றும் சொல்லுகிறபடியே அஜான சம்சாரியங்கள் தீரும்படி பரத்வாதி பரதத்வாதி விசேஷ நிஷ்டாயகங்களான சாத்விக புராணங்களே முமுக்ஷுக்களுக்கு உபஜீவியங்களாக கடவன. சாத்விக புராணங்கள் தன்னில் இதர வக்திருக்கங்களான புராணங்களில் காட்டில் பரமசத்த சமாசிரேனான பகவான் பக்தாவாக பிரவர்த்தமான புராணமே உத்கிருஷ்டமாக கடவது. பகவத் வாக்கியங்கள் தன்னிலும் கள்ளவேடத்தை கொண்டு போய் புறம் முக்கவாடும் கலந்து அசுரரை உள்ளம் வேதம் செய்திட்டு உயிருண்ட உபாயங்களும் என்கிறபடியே தின்கடல் கால் அசுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமால் என்கிற சர்வேஸ்வரன் ஆசுர பிரகிருதிகளுடைய மோகனார்த்தமாக அருளி செய்யும் சாத்விகர்களுக்கு உபதீவியங்களாக. மற்றும் இவனுடைய அவஸ்தா விசேஷங்களில் வாக்கியங்களை பார்த்தால் பரமபதநிலையன் அருளி செய்யும் வார்த்தை பரன் வாக்கியமாகையாலே பந்தமில்லாதார் கேட்கும்படியாயிருக்கும். க்ஷீராப்தினாதன் வாக்கியங்களை பார்த்தால் கடலோசையோடே கலந்து அர்த்த பிரத்யாயகமாகாது. மத்தியரூபியானவன் வாக்கியத்தை பார்த்தால் ஒரு காலும் கரையேற்றமற்றவன் வார்த்தையாகியாலே ஜடாதே சம்பந்தம் தோன்றும்படியாயிருக்கும். கூர்மரூபியானவன் வார்த்தையை பார்த்தால் கம்பீரர் கலங்கவும் ஸ்திரர் பிரமிக்கவும் கீழ்மை விடாமல் இருக்கும் அவன் சொல்லும் வார்த்தையாகையாலே மேற்கொள்ளும் வார்த்தையாயிராது. ஸ்ரீ நிசிம்மன் வாக்கியம் கழுத்துக்கு மேல் ஒருபடியும் கழுத்துக்கு கீழ் ஒருபடியும் ஆகையாலே பிரதோஷ உதிதமாயிருக்கும். ஸ்ரீவாமன் வாக்கியம் அடியில் சொன்னபடி அன்னிக்கே விஷம பதமாயிருக்கும். இவ்வளவு மன்னிக்கே கவியாயிருப்பார் ஒரு தன்னளவிலே கண்ணடிவை உரைத்தாயிருக்கும். பரசுராமன் வாக்கியம் பரசுதாரணம் பண்ணி சர்வாவஸ்தைகளிலும் க்ஷமை விட்டவன் வார்த்தையாகியாலே பிரத்யம் பிறக்கும் படியிராது. சக்கரவர்த்தி திருமகன் வாக்கியம் கபிகளோடே கலந்து புண்ணிய ஜன பாதா பரியந்தமாயிருக்கும். பலபத்ரன் வாக்கியம் சரஸ்ரோதத்தாலே தாழப்போவாரையும் உற்பத பிரவர்த்தராக்கினவன் வார்த்தையாகியாலே மதவிகாரம் தோற்றியிருக்கும். அவ்வளவன்னிக்கே சுத்த வர்ணனாயிருக்கச் செய்தேயும் கலப்பை உடையவன் வார்த்தையாகியாலே விஸ்வசிக்க ஒண்ணாதபடியாயிருக்கும். ஸ்ரீகிருஷ்ணன் வாக்கியம் பிறந்தவன்று தொடங்கி கை வைத்த களவிலே காணலாம்படி இருக்கும். கல்கி அவதாரத்தின் வாக்கியம் வரப்போகிறது என்றிருக்கும் அது போக்கி ஒருவருக்கும் கை வந்திருக்கும் வார்த்தை என்று அவ்வளவன்றிக்கே அனுமானித்து அறிய வேண்டியதாயிருக்கும். இப்படிக்கு ஒரு அன்னதா சங்கை பண்ண ஒண்ணாதபடி ஏனத்தின் உருவாகி நிலமங்கை எழில் கொண்ட ஞானத்தின் ஒளியுரு என்றும் ஏனத்துருவாயிடந்த ஞானப்பிரான் என்றும் சொல்லுகிறபடியே சம்யக் ஞானோபகாரகனாகையாலும் பன்றியான் என்று பாரகம் தீழ பாழியான் ஆழியானே நன்று நானுய்ய என்று ஞானவான்கள் விஸ்வசித்து கைகொள்ளும்படியான கிருபாதிசயத்தை உடையவனாகையாலும் ஆதிமுனேனமாகி அரணாய மூர்த்தியது நம்மை ஆளுமரசே என்று சொல்லுகிறபடியே ரக்ஷகத்வ பூர்த்தியை உடையவனாகையாலும் இரும் கற்பகம் பேர் வாணர்த்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஏன துருவாயிடுந்த ஞான பிரானை அல்லாதில்லை நான் கண்ட நல்லது என்று ஆழ்வாரும் பிரதம பிரபந்தத்திலே சர்வர்க்கும் இவனையுடைய ரக்ஷகான் தரமில்லை என்று அறுதியிட்டு சரம பிரபந்தத்தின் முடிவிலும் நீலவரை இரண்டு விரை கவுதி நிகழ்ந்ததோப்ப கோல வராக முன்றாய் நிலங்கோட்டிரை கொண்டையாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்று இனி போக்குவனோ என்று அவதாரங்களெல்லாம் கிடக்கச் செய்தே இந்த அவதாரத்தில் தாம் அந்தமில் பேரின்பம் பெற்றபடியை அருளி செய்கையாலும் அவனுடைய ரக்ஷகத்துவமானது உத்தாரகமான ரக்ஷகத்துவமாகையாலும் இப்படி இவன் பண்ணுகிற ரக்ஷணம் வாத்சல்ய மூலம் என்று தோற்றும்படி ஏனமாய் நிலங்கீண்ட என்னப்பனே என்றும் அப்பன் ஊன்றி இடந்து எயிற்றில் கொண்டனாய் என்றும் வாத்சல்ய அவினாபூதமான பிதிருத்வம் இவனுக்கு உண்டு என்று சொல்கையாலும் வராகாவதாரமே சர்வ உத்கிருஷ்டமாக கடவது சகலலோக பிதாவான இவனை சகலலோக மாதாவான பூமி பிராட்டி பிரஜைகளுக்கு இகம் ஏது என்று பிரஷ்னம் பண்ண பிரவருத்தமான புராணமாகையாலே இப்புராணம் எல்லா புராணங்களிலும் உத்கிருஷ்டமாக கடவது இது சர்வேஸ்வரன் நாச்சியாரை பார்த்து அருளி செய்யும் வார்த்தையாகையாலே பாம்பனையார்க்கும் தம் பாம்பு போல் நாவும் இரண்டுளவாய்த்து என்கிறபடியே இதுவும் உபாலம்ப விஷயமாகிலோ என்னில் அவ்வார்த்தையும் சென்னையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை திருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் என்று அறிந்திருக்கச் செய்தேயும் விஸ்லேஷ கிளேசம் பொறுக்க மாட்டாதபடியான ஸ்வராதிசயத்தாலே பாம்பனையார்க்கும் தம் பாம்பு போல் நாவும் இரண்டுளவாய்த்து என்று அனந்த புஜக சம்சர்க்க தோஷத்தாலே பொய்யாகிறதோ என்று அதிசந்தை பண்ணுகிறாடித்தனை இவ்வார்த்தை அப்படி அன்றிக்கே பார்வண்ண மடமங்கை பத்தர் என்கிறபடியே நாச்சியார் பக்கல் உண்டான பாவபந்தத்தானே பிரளையார் நவமக்னையான இவளை அதில் நின்று மேலெடுத்து அவளுடைய கிளேசத்தை தவித்து வைத்த அளவிலும் சம்சாரார்ணவ மக்னரான தம் பிரஜைகளினுடைய துக்க நிவர்த்திக்கு ஒரு சுகர உபாயம் காணாமையாலே விஷன்னையாயிருக்கிற இவளைக் கண்டு அருளின பகவான் இவள் பேரும்படியாக சொன்ன வார்த்தையாகையாலே அதிசங்கை பண்ண வேண்டியதில்லையே ஆகையாலே அவஸ்தாந்தராங்களில் போல் அன்னிக்கே வராக அவஸ்தையில் தமக்கு அருளி செய்யும் வார்த்தை தப்பார் என்னும் அர்த்தத்தை பாசிதோர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர் வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே என்று நாச்சியார் தாமே அருளி செய்தார். ஆகையால் இந்த புராணம் எல்லா புராணங்களிலும் உத்கிருஷ்டமாக தட்டில்லை. எங்கனே என்னில் இப்புராணம் தன்னில் பகவான் அருளி செய்த உபாயங்கள் எல்லாத்திலும் கானரூபமான உபாயமே அத்தியந்த உத்கிருஷ்டமாக காண கடவது. இவர் பல உபாயங்களும் அருளி செய்ய கேட்டருளின நாச்சியார் உபாயங்களெல்லாம் கிடக்கச் செய்து இக்கான ரூபமான உபாயத்தை தாம் பற்றி பார்க்கடலுள் பைய துயின்ற பரமநடி பாடி என்றும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்றும் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி என்றும் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் என்றும் பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை உண்டு என்றும் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட என்றும் மனத்து கிணியாடவும் என்றும் கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி என்றும் பங்கைய கண்ணானை பாட என்றும் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை பாட என்றும் தூயோமாய் வந்தோம் துயிரடப்பாட என்றும் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி என்றும் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை உண்டு என்றும் இவர் அருளி செய்ய கேட்ட உபாயங்கள் எல்லாத்திலும் இவள் திருவுள்ளத்துக்கு ஏற தான் பாடின பாட்டிலே அனுஷ்டித்து காட்டின உபாயம் இதுவே யாயிருக்கும். ஆகையாலே பல பிரதேசங்களிலும் தாம் பாடின பாட்டை அருளி செய்து பாடவல் நாச்சியார் என்னும் பெயர் பெற்றபடியாலும் இக்கீத ரூபமான உபாயம் முக்கியமாக கடவது என்று நாச்சியாரை பார்த்து அருளி செய்தருளினார். ஸ்ரீ வராக உவாச ஜாகரேசு விஷாலாட்சி ஜானசோகாப்ய ஜானதா யோமே பிரகாயதே ஹேயம் மம பக்த்யா வ்யவஸ்திதா. இந்த ஸ்லோகத்தில் நமக்கு பாடுவான் பாடும்படி அருளி செய்கிறார். பாடவல்லானொருத்தன் ஜாகர விரத நிஷ்டனாய் பிராமே முகூர்த்தே சோத்தாய என்கிறபடியே பிராமணமான முகூர்த்தத்திலே வந்து நாம் முகம் கொடுத்து கேட்கலுமாம். நாம் ஜெகத் தர்ஷன சிந்தையிலே அந்நியபரராயிருக்கலுமாம். நம்முடைய குணாபதானங்களை உள்ளீடாக வைத்து புணர்த்தப்பட்ட காதைகளை நினையாமல் நம்முடைய மக்கள் பக்தி அதிசயத்தோட நமக்கே பாடக்கடவன் என்று நாச்சியாரை பார்த்து அருளி செய்கிறார். யாவந்தி ஸ்வக்ஷராண்யஸ்யமானே யசஸ்வினி தாவத் வருஷ சகசிராணி சொர்க்கலோகே மகீயதே. இப்படி உம்முடைய புகழையும் நம்முடைய புகழையும் உள்ளீடாக வைத்து புணர்க்கப்பட்ட காதைகளை நமக்கு பாடினால் அந்த காதைகளுக்கு உண்டான அக்ஷரங்களுக்கு இசையாலே மேலே சமமாக இந்திரலோகத்தில் இருக்கும் அளவும் அங்குள்ளார் எல்லாரையும் அழைத்து பார்த்து கேட்பிக்கும் அளவன்னிக்கே நம்மை நினைத்து பாடி போடுகையாலே அங்கு நின்றும் இவனை கொண்டு போய் நம் பெரிய ஏதாமகாயன்னாஸ்தே என்று எப்போதும் நமக்கே பாடி இருக்கும்படி வைத்தோம் காணும் என்று அருளி செய்கிறார். இப்படி உம்முடைய புகழையும் நம்முடைய புகழையும் உள்ளீடாக வைத்து புணர்க்கப்பட்ட காதைகளை நமக்கு பாடினால் அந்த காதைகளுக்கு உண்டான அக்ஷரங்களுக்கு இசையாலே மேலேற்றமாக ஓரோர் அக்ஷரங்களுக்கும் ஆயிரம் ஆயிரம் சம்வத்சரம் சொர்க்கலோகத்திலே இருக்கும் காணும் நம்பாருவான் என்று அருளி செய்கிறார். ரூபவான் குணவான் சுத்தா சர்வ தர்ம பிரதாம்பரா நித்யம் பசியதி வை சக்ரம் வஜ்ஜஹஸ்தம் ந சம்சயா. சொர்க்கலோகத்தில் இருக்குமளவும் அங்குள்ளார் எல்லாரிலும் வடிவ அழகியனுமாய் குணவானுமாய் சொர்க்க சுகத்திலே சக்தனுமன்றிக்கே சர்வ தர்மங்களையும் அறிந்து அங்கும் நம்மை மறவாமல் இருக்கிற இவன் அத்தேசத்துக்கு அதிபதியான இந்திரன் தன் ஆயுதத்துடனே வந்து சேவித்து நிற்க அபாங்க வீக்ஷணம் பண்ணி இருக்கும் காணும் நம் பாருளி செய்கிறார். மத்பக்தாபிஜாயேதா இந்திரேணைகபதே ஸ்திதா சர்வ தர்ம குணசிரேஷ்டா தத்ராபி மம லுப்தா. இப்படி இந்திரன் சேவித்துக் கொண்டிருக்க செய்தேயும் இந்திரனை போலே அங்கு நம்மை மறந்திருக்க இன்றிக்கே நமக்கு ஆராதனங்களான கர்மங்களை செய்து நம்மையே அனுசந்தித்துக் கொண்டிருப்பன் நம்பாருவான் என்று அருளி செய்கிறார். இந்திரலோகாத் பரிபிரஷ்டா மமகேயபராயணா பிரமுக்த சர்வசம்சாரைஹி மம லோகஞ்ச கச்சதி. இந்திரலோகத்தில் இருக்கும் அளவும் அங்குள்ளார் எல்லாரையும் அழைத்து பாட்டு கேட்பிக்கும் அளவின்னிக்கே நம்மை நினைத்து பாடி போறுகையாலே அங்கு நின்றும் இவனை கொண்டு போய் நம் பெரிய வீட்டிலே ஏதாமதா என்னாஸ்தே என்று எப்போதும் நமக்கே பாடியிருக்கும்படி வைத்தோம் காணும் என்று அருளி செய்கிறார். ஏவந்து வசனம் ஸ்ருத்வா சத்பிரசாதா சுந்தரா வராகரூபினம் தேவம் பிரத்திவாச்சு சுபானனா. இப்படி வராக நாயனான் அருளி செய்ய கேட்டு திருவுள்ளத்தில் உகப்பெல்லாம் திருமுகத்திலே தோற்றும்படி அலர்ந்த திருமுகத்தை உடையாளாய்கொண்டு ஸ்ரீ வராக நாயனாரை பார்த்து பூமி பிராட்டி ஒரு வார்த்தை விண்ணப்பம் செய்கிறாள். அகோ கீத பிரபாவோவை யஸ்வயா பரிகீர்த்திதா கஷ்ட கீத பிரபாவேன சித்திம் பிராப்தோ மகாதபா. வேதங்களாதல் ரிஷிகளாதல் சொல்லுகையன்றிக்கே தேவரீர் தாமே அருளி செய்யும்படியாயிருந்தது. இப்படி கொத்த கீத பிரபாகத்தாரே தேவலீர் திருவடிகளை பெற்றவன் யாவன் ஒருவன் அவனை அருளி செய்ய வேணும் என்று விண்ணப்பம் செய்தார். ஸ்ரீ வராகவாச இப்படி விண்ணப்பம் செய்த பூமி பிராட்டியை பார்த்து வராக நாயனார் அருளி செய்கிறார். சிறு தத்வேனதே தேவி கத்தியமானம் யசஸ்வினம் எஸ்து கீத பிரபாவேன சித்திம் பிராப்தோ மகாதபாக. பாம்பனையார்க்கும் தம் பாம்பு போல் நாவும் இரண்டுளவாய்த்து என்று நீர் நம்மை சொல்லும்படி உம்மோடு நாம் ரசித்து சொல்லுகிற வார்த்தையாக நினையா இது சத்தியமான வார்த்தையாயிருக்கும். யாவனொருவன் நம்மை பாடி நம் பெரிய வீடு பெற்றான் அவனை சொல்லுகிறோம் காணும் கேளீர் என்று அருளி செய்கிறார். அஸ்தி தட்சிண திக்பாகே மகேந்திரோ நாம பர்வதா తత్ర క్షీర నదీ పుణ్యా దక్షిణే సాగరంగమా వారీర్ పిరాట్టియే దక్షిణ దిక్కిలే మహేంద్రం ఎందుర్ పర్వతం ప్రసిద్ధమాయిరానిந்தது அவ்விடத்தில் க்ஷீரநதி என்றொரு நதியானது தட்சிண சமுத்திர காமினியாயிரா நின்றது தத்ர சித்தாஸ்ரமே பத்ரே சண்டால கிருத நிச்சய தூரராஜ்யாகரணே காதி மம பக்தியா விவஸ்திதா முன்பு நீரும் நாம் குறுங்குடியாய் கட்டியிருந்த காலத்திலே பாபயோனியிலே பிறந்தான் ஒருவன் நமக்கு பாட வேணும் என்று சங்கல்பித்து ஜாகர விரதரிஷ்டனாய் வேறும் நம் பக்கல் பக்தியோட பிராம முகூர்த்தத்திலே வந்து தன் ஜாத்திய அனுகுணமாக தூரத்திலே வந்து நின்று பாடினான் காணும் என்று அருளி செய்தார். ஏவந்துகாயமானுணஜ்யசுந்தரே இப்படி அந்திய ஜாதியிலே பிறந்திருக்கச் செய்தேயும் நம் குணானுசந்தானத்தை பண்ணி நமக்கு பக்தராய் வந்து இப்படி 10 சம்வத்சரம் பாடினான் காணும் என்று அருளி செய்கிறார். கௌதஸ்ய துவாதஸ்யாம் சுக்லபக்ஷகே சுத்தேஜனே கதேயாமே வீணா மாதாய நிர்யயோ பின்பொரு கார்த்திகை மாசத்தில் சுக்லபக்ஷ துவாதசியின் ராத்திரி ஒரியாமத்துக்கு மேல் எல்லாரும் உறங்கிய நாளையிலே தான் ஜாகர விரதனிஷ்டாகையாலே உணர்ந்திருந்து நாம் இருக்கிற இடத்திலே வந்து நமக்கு பாடுவதாக கையும் வீணையுமாய்கொண்டு தன் வீட்டில் நின்றும் புறப்பட்டான் காணும் என்று அருளி செய்தார். ததோவத்மனி கண்டாலோ விஹீதோ பிரம்ம ரட்சசா அல்ப பிராண சுபாகோமை பலவான் பிரம்ம ராட்சசா. அனந்தரம் நதுவழியிலே வந்த அளவிலே ஒரு பிரம்மரட்சஸின் கையில் அகப்பட்டான். அந்த பிரம்மரட்சஸ் ஊன்மல்லி மோடு பருத்தவனாகியாலே பலவானாயிருந்தான். நம்பாடுவான் நினைந்து உள்கரைந்து உருகுகிறவனாகையாலே துர்பலனாயிருந்தான் காணும் என்று அருளி செய்தார். துக்கேன சது சந்தப்தா கட்டசக்தோ விஜேஷிதும் உவாசவசனம் மந்தம் மாதங்கோ பிரம்மராட்சசம். நம்பாடுவான் பலவான் அல்லாமையாலே பராக்கிரமித்து விடுவித்துக் கொண்டு போக சமர்த்தனாகவில்லை. பிராமண ஜாதியும் அல்லாமையாலே ஒரு பஞ்சாவை சுந்து விடுவித்துக் கொள்ளவும் சமர்த்தனாகவில்லை. நம்முடைய பக்கல் பரன்யாசமே பண்ணி பிரம்மரட்சத்தை பார்த்து மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்று அருளி செய்தார். கச்சாமி சந்தோஷயிதும் அகஞ்சாகரணே கரிம் கானேன புண்டரீகாட்சம் பிரம்மராட்சசமுஞ்சமாம். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து என்கிறபடியே சர்வேஸ்வரனை பாடி பறை கொள்ளப் போகிறவனாயிருக்கிற என்னை விடாய் என்றான் காணும் என்றருளி செய்கிறார். ஏவமுக்தஸ்வபாகேன பலவான் பிரம்மராட்சசா அமரிஷவ சமாபன்னா நச்சித் சமப்ரவீத். இப்படி நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு பிரம்மரட்சஸும் அதிக்ரூரமாய் வார்த்தையும் சொல்லாதே உதாசித்திருந்ததுதான் என்கிறார். ஆத்மானம் பிரதிதாபந்தம் சண்டாடோ பிரம்மராட்சசம் கிம்பயா தேசிதவ்யம் மே யயேவம் பரிதாவதி. இப்படி கோபாக்கிராந்தனாய் மேல் விழுந்து வருகிற பிரம்மரட்சஸை பார்த்து மீளவும் நம்பாடுவான் ஒரு வார்த்தை சொன்னான். நீ இப்படி என் பேரில் ஓடி வந்து செய்ய போகிறது என்ன காணும் என்றான் என்கிறார். சுபாகவசனம் ஸ்ருத்வா ததோ வை பிரம்மராட்சசா உவாசவசனம் கோரம் மானுஷாஹார லோலுபா. அந்த பிரம்மரட்சஸ் நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு தன் பசியாலே மானுஷ மாம்சத்தில் ஆசையுடைத்தானதாய்க் கொண்டு இவனை பார்த்து ஒரு குரூரமான வார்த்தை சொல்லிற்று காணும் என்கிறார். அத்தியமேதசராத்திரம் வை நிராகாரஸ்ததா தாத்ராத்வம் விஹிதோ மையம் ஆகார பரிதோ மம. நிகரி அவன் புகழ் பாடி இளைப்பிலம் என்று நீ 10 சம்வத்சரம் பாடி இளைப்பற்று திரிகிறாய். நான் 10 நாள் உண்டுகான் பட்டினியே இழைத்து திரிகிறேன். ஆகையால் நமக்கு தெய்வம் ஆகாரமாய் கல்பித்து வைத்த உன்னை விடுவேனோ என்று சொல்லிட்டு காணும் என்கிறார். அத்யத்வாம் தர்ஷயிஷ்யாமி சகசா மாம்சசோனிதம் தர்ப்பயித்வா யதா நியாயம் யாஸ்யாமி செய்யதே சிதம். இப்போது நான் உன்னை விடுவதில்லையே, உன் அவயவங்களை தனித்தனியே பிரித்து உன் சரீரத்தின் உருகிர மாம்சாதிகளைக் கொண்டு தேவதாராதனம் பண்ணி என் பசியும் தீர்த்து கொண்டு எனக்கு இஷ்டமானபடி போவேன் என்று சொல்லிட்டு காணும் என்கிறான். பிரம்மரக்ஷோவத ஸ்ருத்வா ஸ்வபாகோகீதலாலசஹ ராட்சசம் சந்தையாமாச அமபக்த்யா வ்யவஸ்திதஹ. இப்படி பிரம்மரக்ஷ சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பாடுவான் சரீரஹானி பரியந்தமான ஆபத்து வந்த அளவிலும் நம் பக்கல் பக்தி அதிசயத்தாலே வியவஸ்திதனாய் நமக்கு பாட வேணும் என்கிற ஆசையாலே அந்த ரக்ஷத்தை அனுவர்த்தித்து நமக்கு நன்மையான ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்றருளி செய்தார். சுனு தத்துவம் மகாபாக தக்ஷோகம் சமுபாததா அவசியமே தத் கர்த்தவியம் தாத்ரா தத்தம் யதாதவ வாரீர் மகாபாகனே. யதார்த்தம் சொல்லுகிறேன் நீகே, நீ சொன்னபடியே உனக்கு நான் பக்ஷ்யமாகக் கடவேன். பிரம்மா கல்பித்தபடி செய்ய வேண்டியது எனக்கும் அவசியம்தான் என்று சொன்னான் காணும் நம்பாடுவான் என்று அருளி செய்தான். பச்சாத்யாதிமாம் ரக்ஷோ ஜாகரே விதிவர்த்திதே விஷ்ணு சந்தோஷனார்த்தாய மமை தத்வ்ரதமுத்தமம். வாதாய் ரக்ஷஸ்தே, எனக்கு ஒரு நியமம் உண்டு, சர்வேஸ்வருடைய பிரீத்தியர்த்தமாக ஜாகர விரதம் என்றொரு விரதம் உண்டு, அது முடித்து நான் மீளமும் வருகிறேன், என்னை உனக்கு பக்ஷ்யமாக கொள்ள கடவாய் என்று சொன்னான் நம்பாடுவான் என்கிறார். ரக்ஷமாம் விரதபங்காத்வை தேவம் நாராயணம் பிரதி ஜாகரே விடுவித்தேதோ மாம் பக்ஷயதாஸ்திதம். பகவானை பற்றி நான் ஏறிட்டு கொண்ட விரதத்துக்கு பங்கம் வராமல் நீ என்னை ரட்சிக்க வேணும். இந்த ஜாகர விரதம் சமாப்தமானவாறே உன் மனசுக்கு சரி போனபடி என்னை பக்ஷமாக கொள்ள கடவா என்று சொன்னான் காலம் நம்பாடுவான் என்கிறார். சுபாகத்தியவத சுருத்வா பிரம்மரக்ஷா சுதார்த்திதம் உவாச்ச மதுரம் வாக்கியம் சுபாகம் ததனந்தரம். இப்படி நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு பசியாலே இழைத்திருக்கிற பிரம்மரக்ஷத்தானது இனிதாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு காணும் என்கிறார். மோகம் பாஷதி கண்டால புனரேஷ்யாம்யஹம் பிதி கோஹிரக்ஷோ முகாட்டா தன்முகாயாபிவர்த்ததே. வாராய் கண்டாலா, உன் ஜன்மத்துக்கு ஈடாக இருந்தது நீ சொன்ன வார்த்தை, போய் மீண்டு வருகிறேன் என்று நேராய் அசத்தியமே சொன்னாய். எவனாகிலும் பிரம்மரக்ஷத்தின் கையில் அகப்பட்டு தப்பித்துக் கொண்டு போய் மீண்டு வந்து அதன் கையில் அகப்படுவனோ என்று சொல்லிற்று என்கிறார். பகவத் சந்தி வந்தானோ தேசாச்ச பகவஸ்ததா ஆத்மதேசம் பரித்தெஜ்ய பரேஷாம் கந்துமிச்சதி. இவ்வழியுடைய பல வழிகள் உண்டு, இத்தேசமுடைய பல தேசங்கள் உண்டு, உன்னுடைய தேசத்தை விட்டு தேசாந்தரம் போவதாக நினைக்கிறாய் என்று சொல்லிற்று என்கிறார். ஸ்வசரீர விநாசாய ததா கச்சதி கஷ்டன ரத்ததோ முகவிப்ரஷ்டா புனராகந்துமிச்சதி. தனக்கு சரீர நாசம் பிறக்கும் இடம் அறிந்திருக்க செய்தே அந்த இடத்தை குறித்து யாரேனும் ஒருவர் வருவாறு உண்டோ, ரக்ஷத்தையில் அகப்பட்டு தப்பிப்போய் மீண்டு வருகிறேன் என்று நேராக அசத்தியமே சொன்னாய். ராட்சசத்தியவத சுருத்வா கண்டாலோ தர்ம சம்சிரிதம் உவாச்ச மதுரம் வாக்கியம் ராட்சசம் பிசிதாசனம். இப்படி இந்த ரக்ஷ சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பாடுவானும் இந்த ரக்ஷத்தை பார்த்து தர்ம சம்யுக்தமாகவும் இனிதாகவும் ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்கிறார். யத்யப்யஹம் விதண்டாளஹ பூர்வ கர்ம விதூஷிதஹ பிராப்தோஹம் மானுஷம் பாவம் விதிதேனாந்தராத்மனா. பூர்வ கர்ம தோஷத்தாலே இந்த சண்டாள ஜென்மத்திலே பிறந்தேனாகினும் பரமாத்ம ஞானம் உண்டானபடியினாலே ஒரு மனுஷனுக்கு உண்டான ஞானம் எனக்கும் உண்டுதான், ஆகையால் என்னுடைய வார்த்தையை கேளாய் என்று சொல்லுகிறான் காணும் என்கிறார். சுமுதத்தமயம் ரக்ஷோ ஏனா கச்சாம்யஹம் புனஹ தூராஜாகரணம் கிருத்வா லோகநாதஸ்ய திருத்தயே. த்ரைலோக்கியநாதனான சர்வேஸ்வரனை திருப்பள்ளி உணர்த்தி சமாத்தௌரதனாய் திரும்பவும் யாதொருபடி நான் மீள வருவேனோ அதுக்கு ஈடான பிரதிஜைகளை பண்ணி கொடுக்கிறேன், அவற்றை நீ கேளா என்று சொன்னான் காணும் நம்பாடுவான் என்கிறார். சத்தியமூலம் ஜெகத் சர்வம் லோக சத்தியே பிரதிஷ்டிதா நாகம் மித்யாம் பிரவக்ஷாமி சத்தியமேவ வதாம்யஹம். லோகம் உண்டானதும் சத்தியத்தாலே, லோகம் பிரதிஷ்டிதமாய் நின்றதும் சத்தியத்தாரே. ஆகையால் நான் சத்தியமே சொல்லும் இத்தனை போக்கி அசத்தியம் ஒருக்காலும் சொல்லேன் என்றான் காணும் என்கிறார். சத்தியமே சமய சத்ர பிரம்மராட்சசதம் சுணு சபாமி சத்தியே நகதோ யத்யஹம் நாகமே புனஹ. வாராய் பிரம்மராட்சசனே, என்னுடைய பிரதிஜையை கேளாய். யாவனொருவன் சர்வ காரணமான சத்தியத்தை தப்புகிறானோ அவன் பாபத்தை அடைய கடவேன் நீளமும் வந்திலேன் ஆகில் என்கிறான். யோகச்சே பரதாராம்ச காமமோக பிரபீடிதா சத்திய பாபே நலிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யாவனொருவன் மன்மத பீடிதன் ஆய்கொண்டு பரஸ்திரீ கவனம் பண்ணுகிறான் அவன் பாபத்தை அடைய கடவேன் நீளவும் வந்தில் என்கிறான். பாபபேதம் தியக்குரியாது ஆத்மனோபுஞ்சதா சத்ய பாபே நலிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யாவனொருவன் புதிக்குமிடத்தில் தனக்கும் கூட புதிக்கிறவர்களுக்கும் பாகபேதம் பண்ணி புதிக்கிறான் அவன் பாபத்தை அடையக்கடவே வீடவும் வந்திரேன் ஆகில் என்கிறான். தத்வாவை பூமிதானந்து புனராச்சின்னீதய சத்ய பாபே நலிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யாவனொருவன் ஒரு பிராமணனுக்கு பூமிதானம் பண்ணி திரும்பவும் அந்த பூமியை அபகரிக்கிறான் அவன் பாபத்தை அடைய கடவேன் மீளவும் வந்திலேன் ஆகில் என்கிறான். ஸ்திரியம் புக்வா ரூபவதீம் புனர்யஸ்தாம் விடிந்ததி சத்ய பாபே நலிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யாவனொருவன் ரூபவதியான ஸ்திரீயை எவ்வர காலத்தில் அனுபவித்து பின்பு அவளுக்கு தோஷத்தை சொல்லி விட்டுவிடுகிறான் அவன் பாபத்தை அடைய கடவேன் மீளவும் வந்திலேன் ஆகில் என்கிறான். யோமா வாஸ்யாம் விஷாலாட்சி ஸ்ராத்தம் கிருத்வா ஸ்திரியம் வ்ரஜேத் தஸ்ய பாபே நலிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யாவனொருவன் அம்மாவாஸ்ய என்று ஸ்ராத்தம் பண்ணி ஸ்ரீகவனம் பண்ணுகிறான் அவன் பாபத்தை அடைய கடவேன் மீளவும் வந்திலேன் ஆகில் என்கிறான். புக்வா பரஸ்யஜாநானி யஸ்தம் நிந்ததி நிர்ஹணஹ தஸ்ய பாபே நலிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யாவனொருவன் பரனுடைய அன்னத்தை நன்றாக புஜித்து தயை இல்லாதவனாய் திரும்பவும் அவனை தூஷிக்கிறான் அவன் பாபத்தை அடைய கடவேன் மீளவும் வந்திலேன் ஆகில் என்கிறான். எத்து கண்யாம் ததாமீதி புனஸ்தாம் ந பிரயச்சதி தஸ்ய பாபே நலிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யாவனொருவன் கன்னியை கொடுக்கிறோம் என்று சொல்லி திரும்பவும் கொடாமல் போகிறான் அவன் பாவத்தை அடைய கடவேன் மீளவும் வந்திலேன் ஆகில் என்கிறான். ஷஷ்யஷ்டம் யோரமாவாஸ்யா சதுர்தஸ்யோஸ்ய நித்யசஹ அஸ்நாதானாம் கதிம் கச்சே யத்யஹம் நாகமே புனஹ. யாவனொருவன் ஷஷ்டி அஷ்டமி அமாவாஸ்யை சதுர்தசி இந்த திதிகளில் ஸ்நானம் பண்ணாதே முதிக்கிறான் அவன் பாவத்தை அடைய கடவேன் மீளவும் வந்திலேன் ஆகில் என்கிறான். தாஸ்யாமீதி பிரதிஸ்ருத்ய நகயஸ்தத்வ யச்சதி கதிம் தஸ்ய ப்ரபத்யேவை யத்யஹம் நாகமே புனஹ. யாவனொருவனுக்கு ஒன்றை கொடுக்கிறேன் என்று சொல்லி திரும்பவும் அதை கொடாமல் போகிறான் அவன் பாவத்தை அடைய கடவேன் மீளவும் வந்திரேன் ஆகில் என்கிறான். மித்ரபாரியாம் பியோகச்சேத காமபாணவசானுக தஸ்ய பாபே நலிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ. மிதாத்ராயதைதி மித்ரம் என்று சொல்லுகிறபடியே மகோபகாரகனான மித்ரனுடைய பாரியையை வசீகரிக்கிறான் யாவனொருவன். அவனுடைய பாவத்தை அனுபவிக்க கடவேராகிறேன் மீளவும் வந்திரேன் ஆகில் என்கிறான். குரு பத்னீம் ராஜபத்னீம் ஏது கச்சந்தி மோகிதாஹ தேஷாம் கதிம் பிரபத்யேவை யத்யஹம் நாகமே புனஹ. யாவர் சில பேர்கள் தங்களுக்கு ஆமுஷ்மிக பிரதாதாவான ஆச்சாரியனுடைய பத்னியையும் ஐகிக பிரதாபாவான ராஜாவினுடைய பத்னியையும் காமத்தினாலே அனுபவிக்கிறார்களோ அவர்கள் பாபத்தை அடைய கடவேன் மீளவும் வந்திலேன் ஆகில் என்கிறான். யோவைதாரத்வயம் கிருத்வா ஏகஸ்யாம் பிரீதிமான் பவேத் கதிம் தஸ்ய பிரபத்யேவை யத்யஹம் நாகமே புனஹ. யாவனொருவன் இரண்டு ஸ்திரீகளை விவாகம் பண்ணி ஒரு ஸ்திரீயை உபேட்சை பண்ணி மற்றொரு ஸ்திரீயை சந்தோஷத்தோடே அனுபவிக்கிறான் அவன் பாபத்தை அடைய கடவேன் மீளவும் வந்திலேன் ஆகில் என்கிறான். அனன்யசரணாம் பார்யாம் யௌவனேய பரித்யஜேத் தஸ்ய பாபே நலிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யாவனொருவன் அனநகதியாயும் பதிவிரதையாயும் இருக்கிற ஸ்திரீயை யௌவனத்திலே செதிக்கிறான், அவன் பாவத்தை அடைய கடவேன் மீளவும் வந்திலே நாகில் என்கிறான். கோகுலஸ்ய திருஷார்த்தஸ்ய ஜலார்த்தமபிதாவதஹ விக்னமாச்சரதே யஸ்து தத்வாபம் ஸ்யாதநாதமே. யாவன் ஒருவன் பகுதாகத்தினாலே மிகவும் பீடிதமாய் ஜலபானார்த்தம் வேகத்தோடே ஓடி வருகிற பசு கூட்டத்துக்கு ஜலபான விக்னம் பண்ணுகிறான், அவன் பாவத்தை அடைய கடவேன் மீளவும் வந்திலே நாகில் என்கிறான். பிரம்மக்னே சுராபேத சோரே பக்னவ்ரதே ததா யாகதிர்விஹிதா சத்பிஹி தத்பாபம் ஸ்யாதநாகமே. யாவன் ஒருவன் பிரம்மஹத்யை பண்ணுகிறான், யாவன் ஒருவன் மத்யபானம் பண்ணுகிறான், யாவன் ஒருவன் ஸ்வர்ணஸ்தேயம் பண்ணுகிறான், யாவன் ஒருவன் விரதபங்கம் பண்ணுகிறான், இப்படிப்பட்ட மகாபதிதர்களுக்கு பெரியோர்களாலே யாதொரு கதி சொல்லப்படுகிறதோ அப்படி கொத்த குரூரமான பாபத்தை அடைய கடவேன் மேலவும் வந்திலேன் ஆகில் என்கிறான். வாசுதேவம் பரித்தெஜ்ய ஏன்யம் தேவம் உபாசதே தேஷாம் கதிம் பிரபத்யேவை யத்யஹம் நாகமே புனஹா. யாவர் சில பேர்கள் ஆசிரித சுலபனாய் சர்வ வியாபியான ஸ்ரீ வாசுதேவனை ஆராதனம் பண்ணாமல் இதர தேவதைகளை உபாசிக்கிறார்கள், அவர்களுடைய துர்கதியை அடைய கடவேன் மீளவும் மஞ்சிலே நாகில் என்கிறான். நாராயணமதாம் எய்ஸ்து தேவை துல்யம் கரோதியஹா தஸ்ய பாபே நலிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹா. சர்வஸ்மாத் பரணாய் சர்வாந்தர்யாமியாய் சர்வ கர்ம சமாராத்தியனாய் முமுக்ஷூபாத்தியனாய் மோக்ஷப்ரதனாய் முக்தப்ராப்தியனான சர்வேஸ்வரனையும் காணிலும் உருப்பொறால் செதுக்கினாத தீர்த்தியார் தேனினும் வரம் தரும் மிடுக்கிலாத தேவராய் கர்ம பரவசரான வெதிரிக்த தேவதைகளையும் சமமாக எண்ணுகிறான் யாவனொருவன், அவனைப் போலே நித்திய சம்சாரியாக கடவேன் மீளவும் வந்திலேனாகில் என்று இப்படி சபதங்களை பண்ணினான் காணும் நம்பாடுவான் என்று பூமி பிராட்டியை பார்த்து நாயனார் அருளி செய்தார். சண்டாலவதனம் ஸ்ருத்வா பரிதுஷ்டஸ்து ராட்சஸஃ உவாச மதுரம் வாக்கியம் கச்ச சீக்கிரம் நமோஸ்துதே. இப்படி பிரதிஜை பண்ணின நம்பாடுவாரை பார்த்து பிரம்மரக்ஷஸ்தானது சந்துஷ்டமாய் நமஸ்கரித்து இப்படி பிரதிஜை பண்ணினே கடுகப் போய் விரதத்தை தலை கட்டி திரும்பி வரக்கடவாய் என்று மதுரமான வார்த்தை சொல்லிற்று. ராட்சசேன விடீர் முக்தா சண்டால கிருத நிச்சய புனர்காயதி மக்கியம் வை மம பக்தியா விவசிதா. ராட்சசனாலே விடப்பட்ட நம்பாடுவான் சம்சாரத்தில் நின்றும் முக்தனான வன்வருமா போலே வந்து முன்பு போலே நமக்கு பாடினான் காணும் என்கிறார். அத பிரபாதே விமலே வினிவிருத்தே சுஜாகர நமோ நாராயணே சுப்வா சபாக புனராகமது. அனந்தரம் பொழுது விடிந்து ஜாகர விரதமும் தலை கட்டின வலையிலே நம் பக்களிலே ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி நமக்கு தியாஜ்யமான சரீரம் கைகையில் உண்டான ஆசையாலே கடுக மீண்டான் காணும் நம்பாடுவான் என்று அருளி செய்கிறார். கச்சதஸ்வரிதம் தஸ்ய புருஷ புரதஸ்திதா உவாச மதுரம் வாக்கியம் சபாகம் தலனந்தரம். நம்பாடுவான் மீண்டும் போகிற அளவில் நம் பக்கல் பாட வந்த கடுமையை காட்டில் இரட்டித்த கடுமையோடே போக புக்கான். இப்படி போகிறவன் முன்பே ஒரு புருஷனானவன் வந்து நின்று நம்பாடுவானை பார்த்து இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான் காணும். உன்னடையை பார்த்தவாறே முன்பு போல் அன்றிக்கேன் அற கடுகி இருந்தது, நீ இப்படி எங்கு ஏறப்போகிறது, இதை எனக்கு உண்மையாக சொல்ல வேணும் என்றான் அந்த புருஷன். சத்ய தத்வதனம் ஸ்ருத்வா சுபாத சத்ய சம்மதா உவாச மதுரம் வாசம் ததனந்தரம். சத்ய பிரதிஜனான நம்பாடுவான் அந்த புருஷன் வார்த்தையை கேட்டு அவனை பார்த்த மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்கிறார். சமயோமே கிருதோ யத்ரா பிரம்மராட்சச சந்நிதம் தத்ராஹம் கந்துமிச்சாமி யத்ராதோ பிரம்மராட்சசா. பிரம்மராட்சசின் முன்பே சபதங்களை பண்ணி போந்தேன், அந்த பிரதிஜை தப்பாமல் யாதொரு இடத்திலே பிரம்மராட்சசன் நின்றான் அங்கு ஏறப்போகிறேன். முன்பு நின்ற இடத்தில் கண்டிலேனாகில் அவன் நின்ற இடம் தேடி போக கடவேன் என்கிறான் நம்பாடுவான் என்று அருளி செய்கிறார். சுபாகவசனம் சுத்வா புருஷோ பாவசோததா உவாச மதுரம் வாக்கியம் சுபாகம் ததனந்தரம். இப்படி நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த புருஷன் இவனுடைய மனசை சோதிக்கைக்காக ஒரு மதுரமான வார்த்தை சொன்னான் காணும் என்கிறார். நதத்ரகச்ச தண்டால மார்கே நானேன சௌவிரத தத்ராசௌ ராட்சச பாபஹா பிசிதாசி துராசதா. அங்கே ஜாத்யா ராட்சசனுமாய் அதிலே விபீஷணே தர்மாத்மாவாயிருக்க எண்ணிக்கேன் கோபா பாபிஷ்டனுமாய் அதிலே சரீரம் கொண்டு தப்பி போக என்றிருக்கே மாம்சபக்ஷகனுமாய் அவனை கொண்டு போக உண்ணாதபடி பலவானுமாயிருப்பான் ஒருத்தன் அங்கு நீ போக கடவை இல்லை கான் என்று நம்பாடுவானை பார்த்து இவன் மனசை சோதிக்க வார்த்தை சொன்னான் காணும் அந்த புருஷன். புருஷஸ்தி சங்கரஹ மரணம் தத்தனை சேத்தியா மதுரம் வாக்கியம் அப்ரவீத். அந்த புருஷன் சொன்ன வார்த்தையை கேட்டு சத்தியவாதியான நம்பாடுவான் சத்தியத்தை விடுவதை காட்டிலும் பிராணனை விடுவதே சிரேஷ்டமாக நினைத்து மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்கிறார். நாகமேவம் கரிஷ்யாமி என்மான் தொம்பரி பிரித்ததி அகம் சத்தியே பிரவிற்த்தோவை சீனம் சத்தியே பிரதிஷ்டிதம். வாராய் புருஷனே நான் சத்தியம் தப்பாதே இருப்பவன் நான் சத்தியத்தை தப்பினாலும் என் சுபாவம் சத்தியத்தை தப்பாதுதான் என்றான் தானும் நம்பாடுவான். இப்படி சொன்ன நம்பாடுவானை பார்த்து அந்த புருஷனும் இவன் பிராணனை விட்டும் சத்தியத்தை ரட்சிக்க கடவேன் என்று சொன்னபடியாலே பிரியப்பட்டு அமலங்களாக வீக்கும் என்று சொல்லுகிறபடியே நம்பாடுவானை தாடவரக் காட்டினார். பிரம்மரக்ஷசருடைய ஆபத்தும் போகும்படி பூர்ண கடாட்சம் பண்ணி உனக்கு மங்களம் உண்டாக கடவுள் போகாய் என்று அனுப்பினான் தானும். அந்த புருஷன் யாரே என்று சந்தேகியாதே மகாவராக ஹாஸ்புட பத்மலோச்சனா என்றும் புருஷா புஷ்கரேக்ஷனா என்றும் சொல்லுகிறபடியே இருவரும் ஒருவராக கொள்ளீர் என்று அருளி செய்கிறார். பிரம்மரக்ஷோம் திகம் பிராப்திய சத்தேசோ கிருத நிச்சய உவாச்ச மதுரம் வாக்கியம் ராட்சசம் பிசிதாசனம். அந்த புருஷன் விடை கொடுக்க நம்பாடுவானும் அந்த பிரம்மரக்ஷஸ் இருக்கிற இடம் தேடிச் சென்று ரக்ஷஸை கிட்டி இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான். பவதா சமனஜாதோ கானம் கிருத்வாய தேத்தயா விஷ்ணவே லோகநாதாய மம பூர்ணோ மனோரதா ஏதானி மமதா அங்கானி பக்ஷயத்வய தேத்தயா. வாராய் பிரம்மரக்ஷஸே நீ அனுஜை பண்ணி போன நான் பிராமண அனுஜை பெற்று போனவனாகையாலே எனக்கு வேண்டியபடி சர்வேஸ்வரனாய் மகாவிஷ்ணுவான ஸ்ரீ அழகிய நம்பியை பாடி உகப்பித்து பூர்ண மனோரசனானே. நீயும் என் சரீரத்தில் உருகிற மாம்சாதிகளை பூர்ண மனோரசனாகாய் என்றான் நம்பாடுவான். சுபாகவசனம் சுருத்வா பிரம்மரக்ஷோபயானகம் உவாச்ச மதுரம் வாக்கியம் சுபகாசம் சம்சிரிதவ்ரதம். அத்தியந்தம் பயங்கரமாயிருக்கிற பிரம்மரக்ஷஸ்தானது நம்பாடுவான் வார்த்தையை கேட்டு நம்பாடுவானை பார்த்து மதுரமாக ஒரு வார்த்தை சொல்லிற்று. சண்டால விஷ்ணோர் ஜாகரணம் பிரதி பலம் கீதஸ்ய மே தேகி ஜீவிதம் இதி தேச்சதி. வாராய் மகானுபாவனே பிராணனை விடுவதாக வந்த உனக்கு பிராணனோடே போக வேண்டி இருக்கு. இன்றிரவு சர்வேஸ்வரனுக்கு பாடின பாட்டின் பலத்தை தந்து உன் பிராணனோடே போகாய் என்றான் அந்த ராட்சசன். இப்படி பிரம்மரக்ஷஸின் வார்த்தையை கேட்டு நம்பாடுவானும் மற்றொரு வார்த்தை சொன்னான். பூர்வம் மயா சத்தியம் பக்ஷயம் கீதபலம் நனு நீ முன்பு சொன்ன போலே நானும் தப்பாமல் செய்ததால் நீயும் அப்படியே என்னுடைய சரீரத்தை பக்ஷிக்கும் அத்தனை போக்கி நான் கீதபலத்தை தருவதில்லை என்றான் நம்பாடுவான். சொன்ன வார்த்தையை கேட்டு மறுபடியும் இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான். அர்த்தவார்த்தந்துமே வேகி புண்ணியம் கீதஸ்ய எத்ஃபலம் ததோ மோக்ஷ்யாமி கல்யாண பக்ஷாதஸ்மாத் விபீஷணாத். கீத பலமெல்லாம் தாராவிடிலும் கீத பலத்தில் பாதியாகிலும் தந்து பயங்கரமான பக்ஷணத்தில் நின்றும் தப்பி போனால் ஆகாதோ மகானுபாவனே என்று சொல்லிட்டிருக்கானும் என்கிறார். பிரம்மரக்ஷோவத ஸ்ருத்வா ஸ்வபாக சம்சிதவ்ரதஹ வாணீம் ஸ்லக்ஷணாம் சமாதாய பிரம்மராட்சசம் அப்ரவீத். பிரம்மரக்ஷத்தின் வார்த்தையை கேட்டு நம்பாழ்வானும் இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான். பக்ஷயாமீதி சம்சிருத்திய கீதமன்யக்கு மீச்சதி, என்னுடைய சரீரத்தை பக்ஷிக்க கடவேன் என்று அருதியிட்ட நீ கீதார்த்த பலத்தை கேட்கிறாய், அதுவும் தருவதில்லை என்று அருதியிட்டான் நம்பாடுவான். ஸ்வபாதச்சுவத்ருத்வா பிரம்மரக்ஷோபயாவகம் உவாச்ச மதுரம் வாக்கியம் ஸ்வபாதம் சம்சிதவிரதம் ஏகயாமஸ்யமே தேகி புண்ணியம் கீதஸ்ய யத்வலம் ததோ யாஸ்யசி கல்யாண சங்கமம் புத்திரதாரகை. அனந்தரம் க்ரூரகிருத்தினான பிரம்மராட்சசனும் நம்பாடுவானை பார்த்து ஒரு யாமத்தில் பாடின பாட்டின் பலமாகிலும் தந்து உன் புத்திர தாராதிகளோடே கூட கடவாய் என்றான். சுத்வா ராட்சத வாக்கியானி கண்டாலோகிதலாலசா உவாச்ச மதுரம் வாக்கியம் ராட்சசம் கிருதலட்சயா. இப்படி சொன்ன ரக்ஷத்தின் வார்த்தையை கேட்டு திருடவிரதனாய் தீரனாயுமிருக்கிற நம்பாடுவானும் ரக்ஷத்தை பார்த்து இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான். ந யாமஸ்ய பலம் தத்யாம் பிரம்மரக்ஷஸ்தவேத்திதம் பிபஸ்து சோனிதம் மஹ்யம் யத்வயா பூர்வபாஷிதம். வாராய் ரக்ஷத்தே, ஒரு யாமத்தில் பாடின பலமும் தருவதில்லை, என்னிடத்தில் பாட்டுக்கு போலே ராகமுண்டாயிருக்கிற என்னுடைய பானம் பண்ணும் அத்தனை போக்கி நான் பாடல் பலம் தருவதில்லை என்றான் நம்பாடுவான். சத்தியவந்தம் குணஜ்ஞ கண்டாலமிதம் அப்ரவீது. இப்படி நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு இவன் உயிரை மாறி கொடுத்தும் சத்தியம் தப்பாமல் நின்றவனாகையாலும் பிராணனிலும் பாட்டினுடைய வைபவத்தை அறிந்தவனாகையாலும் இவன் சர்வத்தினுடைய வைஷம்யத்தையும் அறியும் என்று அறுதியிட்டு பிரம்மராட்சசன் நம்பாழ்வானை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். ஏகம் கீதச்சமே தேகி யத்வயா விஷ்ணு சம்சதி நிகிரஹாத்தாரியா ஸ்மாத்வே தேன கீத ஃபலேனமாம் ஏவமுக்த்வாபி சண்டாளம் ராட்சசரணம் கதா. வாராய் மகானுபாவனே, நீ இன்று விஷ்ணு சந்நிதியில் பாடின பாட்டில் ஒரு பாட்டின் கலத்தையாகிலும் கொடுத்து என்னை இந்த ராட்சச என்னை இந்த ராட்சச ஜென்மத்தில் நின்றும் உத்தரிப்பிக்க வேணும் என்று சொல்லி ரக்ஷத்து நம்பாடுவானை சரணம் புகுந்தது காணும் என்கிறார். சுத்வா ராட்சத வாக்கியானி சுபாகஸ்தம் சிதவிரதா உவாச்ச மதுரம் வாக்கியம் ராட்சசம் பிசிதாசனம். இப்படி வெகு விதமாக பிரார்த்தித்து சொன்ன ரக்ஷத்தின் வார்த்தைகளை சத்திய பிரதிஜான நம்பாடுவான் கேட்டு ரக்ஷத்தை மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்கிறார். என்ன பாபத்தை பண்ணினாய் என்று கேட்டான் நம்பாடுவான். ஏவ முக்த சுபாகேன பூர்வவிருத்தம் அனுஸ்மரன் ராட்சசரணம் யத்வா சுபாகமிதம் அப்ரவீது. இந்த படிக்கு நம்பாடுவானாலே கேட்கப்பட்டதாய் பூர்வ விருத்த ஸ்மரணம் வந்ததான ரக்ஷஸ்தானது நம்பாடுவானை சரணாகிதி பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிட்டிருக்கானும் என்கிறார். நாம்னாவை சோமசர்மாகம் சரகோ பிரம்மயோ நிஜா சுதமந்திர வரி பிரஷ்டோ யுபகன்மன்ய தீஷ்டிதா. தாராய் மகானுபாவனே, பூர்வ ஜென்மத்திலே நான் சோமசர்மா என்றொரு பிராமணனாய் சரக கோத்ரோத்பவனாய் பிறந்து சூத்திர மந்திர பரிபிரஷ்டனாய் யாகம் பண்ண வேணும் என்று உபக்கிரமித்தேன் என்று சொல்லிட்டிருக்கானும் என்கிறார். ததோஹங்காரயே யஜ்ஞம் லோகமோக பிரபீடிதா யஜ்ஞவர்த்தவானே து சூலதோஷஸ்வஜாயதா. அர்த்தலோகமோகத்தினாலே யஜ்ஞம் பண்ணினேன், அந்த யஜ்ஞத்திலே மகத்தான சூலதோஷம் உண்டாச்சுது என்று சொல்லிட்டு காணும் என்கிறார். அத பஞ்சமராத்திரே தோ அசமாத்தே கர்தாவகம் அகிருத்வா விமலம் கர்மா தத பஞ்சத்வமாகதா. யஜ்ஞம் தொடங்கி அஞ்சு நாள் ஆன பிற்பாடு யாக சமாப்தி ஆகாமல் இருக்க செய்தே நான் மரணத்தை அடைந்தேன் என்றதுதான் என்கிறார். யஜ்ஞசதோஷேண மாதம் கஷ்ணு என்மம ஜாதோஸ்மி ராட்சசஸ்தத்ர பிராமணோ பிரம்மராட்சசஹ. பாராய் மகானுபாவனே, கேள், அந்த யாக தோஷத்தினாலே நான் பிரம்மராட்சசாக வந்து பிறந்தேன் என்றான் காணும் என்கிறார். ஏவந்து யஜ்ஞதோஷேண வபு பிராப்தமிதம் மயா யஜ்ஞதோஷத்தினாலே இப்படிப்பட்ட ரக்ஷசரீரத்தை அடைந்தேன் என்று சொல்லி நம்பாடுவானை சரணமடைந்தது காணும் என்கிறார். பிரம்மரக்ஷோ வச ஸ்ருத்வா ஸ்வபாகஸ்தம் சிதவ்ரதஹ பாடமித்யப்ரவீத்வாக்கியம் பிரம்ம ராட்சசோதிதா. நாம் விபீஷணனுக்கு முன்பு அபய பிரதானம் பண்ணின போலே நம்பாழ்வானும் சரணாகதனான ரக்ஷஸுக்கு பாடம் என்று அபய பிரதானம் பண்ணினான் தானும் என்கிறார். என்மையா பச்சிமம் கீதம் ஸ்வரம் கைசிகம் உத்தமம் பலேனதஸ்ய பத்ரந்தே மோக்ஷயிஷ்யாமி கில்பிதாத். இன்று ராத்திரி கைசிகம் என்றொரு பண் பாடினேன். அந்த கீத பலத்தினால் இந்த ராட்சச ஜென்மத்தினின்றும் விடுபட்டு மோட்சத்தை அடைய கடவாய் என்று அபய பிரதானம் பண்ணினான் தானும் நம்பாடுவான். ஸ்ரீ வராஹ உவாச, எஸ்து காயதி பக்த்யா வை கைசிகம் மம சம்சதி சதாரேதி துர்காணி ஸ்வபாவம் ராட்சசம் யதா. யாவனொருவன் பக்தியோட கூட நம்முடைய சன்னதியில் வந்து கைசிகம் என்கிற பண்ணை பாடுகிறான், அவன் பிரம்மரக்ஷத்தை உத்தரித்த நம்பாடுவானைப் போலே தன்னை ஆசிரித்தவர்களை உத்தரிப்பிப்பன் என்று சிவராக நாயனார் பூமி பிராட்டியை சொல்லி செய்தார். ஏவம் தத்ர வரம் கிரிஹ்ய ராட்சசோ பிரம்ம சம்ஸ்திதா ஜாதஸ்து விமலே வம்சே மம லோகஞ்ச கச்சதி. இப்படி நம்பாடுவான் பக்கலிலே வரம் பெற்ற அந்த ரக்ஷஸும் அந்த சரீரத்தை விட்டு நல்ல வம்சத்திலே நம்முடைய பக்தராய் பிறந்து நமக்கு பல்லாண்டு பாடி நம் பெரிய வீடு பெற்றான் காணும் என்று நாட்டி அரைப்பார் அருளி செய்தார். சுபாதாபிகோணி மம தெய்வோபகாயகா கிருத்வா துயமனம் கர்மா ச பிரம்மத்த உபாகதா. பின்பு நம்பாடுவானும் நெடுங்காலம் நம்முடைய வைபவத்தை பாடி பெரிய வீடு பெற்றான் காணும் என்று அருளி செய்தார். ஏதத் கீதபலம் தேவி கௌமுதத்வாதசீம் புனஹ எத்து காயதி ச ஸ்ரீமானே சமலோகஞ்ச கச்சதி. நமக்கு பாடுவான் பெறும் பேரு சொல்லுகிறோம். யாவனொருவன் கார்த்திகை மாசத்து சுக்ரபக்ஷத்வாதசன்றைய தினம் நம்முடைய சந்நிதியிலே முன்பே வந்து இந்த கைசிக மகாத்மியத்தை வாசிக்கிறான். யாவனொருவன் கேட்கிறான், அவர்களும் சூழ்ந்திருந்து ஏற்றுவர் வல்லாண்டே என்றும் ஏதத் சாவதாயம் நாஸ்தே என்றும் சொல்லுகிறபடியே நமக்கு பல்லாண்டு வாங்கிக்கொண்டு ஆத்மானுபவம் பண்ணிக் கொண்டு இருப்பார்கள் தானும் என்று நாட்டிய அறை பார்த்து பெருமாள் செய்தார். இப்படி அருளி செய்த வார்த்தையை கேட்டு நாச்சியாரும் பிரளயார்ணவத்தில் உண்டான இழைப்பெல்லாம் தீர்ந்து இக்கான ரூபமாயிருப்பதொரு உபாய வைபவம் இருந்தபடியன் என்று கிருதார்த்தையானாள். இது ஸ்ரீ வராக புராணே பூமி வராக சம்பாதே கைசிக மாஹாத்யம் நாம அஷ்டாச்சத்வாரிம்சோத்யாய. ஆழ்வானும் பெருமானார் தேசிகம் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பராசர பட்டர் திருவடிகளே சரணம். பத்யுர்தட்சிண பாணி பங்கஜ புதே விநியஸ்த பாதாம்புஜா வாமம் பன்னக சார்வபௌம சதிருஷம் பர்யங்கயந்தி புஜம் போத்திரஸ்பரிசலச கபோல பலகா புல்லார விந்தனா சாமே புஷ்யது மங்களான்யனுதினம் சர்வாணி சர்வம் சஹா. கவிகார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தாத்மனாவா ஸ்ருதே ஸ்வபாவா கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ரொம்ப சந்தோஷம், நமக்கும் சொல்ற பாக்கியம் சில பேர் கேட்டுருக்கா, அதனால இதையும் சொல்லி நமக்கு பக்தர்களுக்கெல்லாம் முடிஞ்சதுன்னா இந்த கைசிக புராணம் மகாத்மத்தை கேட்கிற மாதிரி பகவானுடைய நாமத்தை சொல்லும்படியாக ஸ்ரீ சஹசிரநாமமோ அப்படி இல்லாட்டா திருப்பாவை முதலான பிரபந்தங்களோ சுவாமி தேசியனுடைய ஸ்தோத்திரங்களையோ ஏதாவது சொல்லி நாம பகவானுக்கு பிரீரணம் பண்றது வழக்கம். திருக்குறுங்குடி பாசகங்களை சேவிக்கிற வழக்கம், சகஸ்ரநாமம் சொல்ற வழக்கம், இந்த புராணத்தை பாராயணம் பண்ற வழக்கம், உத்தமமான ஒரு நாளுக்கு கிடைச்சிருக்கு இந்த கைசிக துவாதசி. இதுக்கு சமமான நாளே கிடையாது. எல்லா கோயில்களிலுமே இன்னைக்கு ஆச்சரியமான உற்சவங்கள்லாம் நடக்கிற வழக்கம். நமக்கு கோயிலுக்கு போக முடியாட்டா கூட கிரகத்துல இருந்தா கூட நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் பண்ணும்படியாக பராசர பட்டர் முதலான ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு அருளி செய்திருக்கார். இந்த கைசிக புராணத்திலிருந்து சில விஷயங்களை எல்லாம் சுவாமி தேசிகனும் எடுத்து உத்தாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தேசியனுடைய கிரந்தங்கள்லிருந்து தெரியுது. அதனால முடிந்தவரை நாம கீர்த்தனம் பண்ணி பகவத் ஸ்தோத்திரங்களை சொல்லி நாம் பகவத் திருப்திகாக பகவத் பிரீத்தியர்த்தமாக நம் சுரூபத்துக்கு ஏற்றபடி நாம் இருப்போம். மற்றபடி ஆச்சாரிய சம்பந்தத்தாலும் சரணாகதி வைபவத்தாலும் நமக்கு பகவத் அனுகிரகம் இருக்கு என்பதிலே நமக்கு சம்சயம் இல்லை. அதாக இந்த மங்களம் நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்காக நம்ம ஆச்சாரியர்களுக்கும் பெருமாளுக்கும் பல்லாண்டு பாடுவோம். இங்க இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாருக்குமே நாம் பல்லாண்டு பாடுவோம்.